எங்கும் சிவமாக, எதிலும் சிவமாக, அருணாச்சலமாக அமரும் ஈஸ்வரனே, அண்ணாமலையானே, திருவண்ணாமலையானே. ஹர ஹர சங்கரனே, அருணாச்சல சிவனே, அனல் பொங்கும் முகம் கொண்ட அண்ணாமலையானே. ஆதிலிங்கமும் சிவமயமே, அர்த்தநாரியும் சிவமயமே, சோதிலிங்கமும் சிவமயமே, சுடரும் தீயும் சிவமயமே, எங்கும் சிவமயம், எதிலும் சிவமயம், எல்லாம் சிவமயமே. எங்கும் சிவமாக, எதிலும் சிவமாக, அருணாச்சலமாக அமரும் ஈஸ்வரனே. ஹர ஹர சங்கரனே, அருணாச்சல சிவனே, அருள் பொங்கும் தலம் நின்ற அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. சிவ சிவ சங்கரனே, சோணாச்சல சிவனே, உமையாக உடல் கொண்ட அண்ணாமலையானே. வடிவம் சிவமயமே, நீலகண்டமும் சிவமயமே, ஊரின் எல்லையும் சிவமயமே, உலகம் யாவையும் சிவமயமே, எங்கும் சிவமயம், எதிலும் சிவமயம், எல்லாம் சிவமயமே. எங்கும் சிவமாக, எதிலும் சிவமாக, அருணாச்சலமாக அமரும் ஈஸ்வரனே. ஹர ஹர சங்கரனே, அருணாச்சல சிவனே, அருள் பொங்கும் தலம் நின்ற அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. சிவசிவசங்கரனே, அருணாச்சல சிவனே, மழுவேந்தும் கரம் கொண்ட அண்ணாமலையானே. ஹர ஹர சங்கரனே, அருணாச்சல சிவனே, அருள் பொங்கும் தலம் நின்ற அண்ணாமலையானே. வானின் பரவலும் சிவமயமே, வண்ண வகைகளும் சிவமயமே, தேனின் மலர்களும் சிவமயமே, தேவதைகளும் சிவமயமே, எங்கும் சிவமயம், எதிலும் சிவமயம், எல்லாம் சிவமயமே. எங்கும் சிவமாக, எதிலும் சிவமாக, அருணாச்சலமாக அமரும் ஈஸ்வரனே. ஹர ஹர சங்கரனே, அருணாச்சல சிவனே, அருள் பொங்கும் தலம் நின்ற அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. சிவசிவசங்கரனே, சோணாச்சல சிவனே, புறம் என்ற அடல் கொண்ட அண்ணாமலையானே. ஹர ஹர சங்கரனே, அருணாச்சல சிவனே, அருள் பொங்கும் தலம் நின்ற அண்ணாமலையானே. மண்ணின் தோற்றம் சிவமயமே, மலைகளின் தோற்றம் சிவமயமே, திண்ணமும் திடமும் சிவமயமே, தெய்வீகமும் சிவமயமே, எங்கும் சிவமயம், எதிலும் சிவமயம், எல்லாம் சிவமயமே. எங்கும் சிவமாக, எதிலும் சிவமாக, அருணாச்சலமாக அமரும் ஈஸ்வரனே. ஹர ஹர சங்கரனே, அருணாச்சல சிவனே, அருள் பொங்கும் தலம் நின்ற அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே.